శ్రీనివాసేతి శ్రేష్ఠతయా పాత్రం గుణాన్విత కౌశికోనంతరంగార్యశిరం విజేతాం భువి న్యస్తాత్మీయభరం వరప్రద గురో వైరాగ్య భాగ్యోరథో వేదాంతామృత సారవంతమనఘాత్ శ్రీ శ్రీనివాసాద్ గురో శ్రీశైలాన్వయ కౌస్తుభస్థితనయం శ్రేయోనిధే శ్రీనిధే వందే సాదు కటాక్షకేళి నిలయం శ్రీకృష్ణ సద్దేశికం శ్రీవాసరంగ పరకాల మునిత్రయాప్తలక్ష్మాత్మరక్షణేతిత్వైకాగమాంతం ఆచార్యభక్తి పరిపూతమనర్ఘశీలం గోపాల దేశిక మునిం గురుమాశ్రయామః నారాయణాఖ్యేతిరాజపదాబ్జభృంగ శ్రీవాసయోగి గురునాపితభారమీశే భక్త్యాదిపూర్ణవరదారి కృపార్థ చిహ్నం శ్రీ శ్రీనివాస మునివర్యమహం ప్రపద్యే శ్రీనారాయణ యోగీంద్రవరదారి కృపా శ్రేయం నృంగేశ పాద వినతం శ్రీనివాస మునిం భజే శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది యో నిత్యమచ్యుత పదాం జైక్మరుక్మం వ్యామోహత స్తరితిరాణి దినాయ మేనే అస్మద్గురోర్భగవతో సిదేక సింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే విగాహే యామునం తీర్థం సాధు బృందావనే స్థితం నిరస్తజింహగస్పర్శేత్ర కృష్ణకృతాదర నాథేన మునినాథేన భవేయం నాథవానహం యస్య నైకమికం దత్తం హస్తామలగతాంగతం యస్య సారస్వతస్రోతో వపులామోదవాసితం శృతీనాం శ్రమాయాలం చఠారింతముపాస్మహే వందే వైకుంఠసేనాన్యం దేవం సూత్రవతీ సఖం యద్వేత్ర శిఖరస్పందే విశ్వమేతద్వ్యవస్థితం సహ ధర్మచరీం శౌరే సంవంత్రిత జగద్ధితామనుగ్రహమయీం వందే నిత్యమజ్ఞాత నిగ్రహాం కమప్యాద్యం గురుం వందే కమలాగృహమేధినం ప్రవక్తా ఛందసాం వక్తా పంచరాత్రస్య స్వయం జ్ఞానానందమయం దేవం నిర్మలస్ఫటికాకృతిం ఆధారం సర్వవిద్యానాం నైక్రియ ఉపాస్మహే రామానుజదయాపాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం క్షీరొన్నదూప్పుల్ దుర్వేంకటముడయాన్ పారన్నచ్చొన్న పడమొడియుళ్ళోరున్నధానేమయాదో ధారణీల్ వాళ్వార్కవానేర పోమళవం వాళ్వు ప్రఖ్యాతశ్రుత విభవాన్ గురునశేషాన్ ప్రశ్రిత్య ప్రణేతి వెంకటేశ సూరి లక్ష్మీశ ప్రపదన వైభవ ప్రతిష్టాం రాగాంధ్య ప్రశమకరీం రహస్య రక్షాం లక్ష్మీపతేర్యతిపతేశ్చిదైకథాం నోర్యోసౌ పురా సమజనిష్ట జగద్ధితార్థం ప్రాచ్యం ప్రకాశేతు వః పరమం రహస్యం సంవాదయేష శరణాగతి మంత్రసారః శరణాగతి గద్య భాష్యத்துல ஆரம்பத்துல பாஷ்யக்காரர் பண்ணக்கூடிய புருஷகார பிரபத்தி அதை பத்தி அந்த பாகத்தை அதில் இருக்கக்கூடிய விசேஷமான அர்த்தங்கள் எல்லாம் இங்கே அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த புருஷிகார பிரபத்தி பண்ணி அதில் முதல்ல பண்ண வேண்டியது என்ன அப்படி என்ன, இந்த யார் பக்கத்தில் பண்ணுறோமோ அந்த அந்த தேவதே தாயார் தான் இங்கே. அவோட அசரண்ய சரண்யத்துவம் வந்து கூடிய ஒரு அசாதாரணமான தர்மத்தோட சாமர்த்தியம் இருக்கா அப்படின்னு, அதுக்கு வேண்டிய விசேஷமான குணங்களை எல்லாம் சுவாமி தேசிகன் எடுத்து எப்படி பாஷ்யக்காரர் அனுசந்தானம் பண்ணியிருக்கார் அப்படின்னு. இது அனுஷ்டான மந்திரம், அதனால இதுல இத்தனை விஷதமாக விஸ்தாரமாக எதுக்கு இதை நாங்கள் தெரிய வேண்டியது அப்படின்னா, இதெல்லாம் அனுஷ்டான சமயத்தில் உபயோகிக்கக்கூடிய மந்திரங்கள் மாதிரி. இந்த சரணாகதி அனுஷ்டானம் பண்ணும் போது இந்த விதமான குணங்களை எல்லாம் பூர்ணமாக அனுசந்தானம் பண்ணி தான் பண்ணணும். அதனால இது ரொம்ப பிரதானமானது. அசரண்ய சரண்யான தாயார் பக்கத்தில் நாங்கள் ஒரு சகாயம் கேட்கிறோம். நமக்கு பகவான் பக்கத்திலையும் தாயார் பக்கத்திலையும் உபாய அனுஷ்டானம் பண்றதுக்கு, சாட்சியாத்தாக மோட்சத்துக்கு உபாயமான சரணாகதி அனுஷ்டானத்துக்கு அனுகூலமாகாத மாதிரி தாயார் வந்து அனுகிரகிக்கணும் அப்படின்னு முதல்ல தாயாரை பிரார்த்திக்கிறது. அந்த மாதிரி ஒரு அனுகிரகம் ரொம்ப அவசியம். ஏன்னா அநாதி காலத்தினாலே எத்தனை பாவங்கள் பண்ணி வச்சிருக்கும், நமக்கு பகவானுக்கு முன்னாடி போய் நிக்கிறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு, நிக்கவே முடியாது. அதனால தாயாரை பிரார்த்திச்சுதான் அங்க போக முடியும். தாயாரோட சகாயம் இல்லாம முடியவே முடியாது. தாயார் வந்து அற்புதமான குணங்கள் எல்லாம் உள்ளவள், பகவானுக்கு அபிமத்தமான அனுரூபமான ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்யங்கள் என்ன, அனந்த கல்யாண குணங்கள் என்ன, இதெல்லாம் அனுசந்தானம் பண்ணி பூர்ணமாக. அப்புறம் பிரபத்தியில ஒரு திருடமான விசுவாசம் வேணும். அந்த உபாயம் வந்து சாட்சாத்தாக மோட்சத்துக்கு சாதனம் அந்த கூடிய ஒரு விசுவாசம் கூட ரொம்ப முக்கியம். அதனால சுவாமி தேசிகன் இங்கே பிராசங்கிக்கமாக பிரபத்தி எப்படி நேராக மோட்சத்துக்கு சாதனம் என்றதை மறுபடியும் இங்கே நமக்கு பிரமாணபூர்வகமாக ஞாபகம் படுத்துறார். எல்லா கிரந்தத்திலையும் நிறைய ரகசிய கிரந்தங்கள்ல எல்லாம் சுவாமி தேசிகன் விஸ்தாரமாக சாதிச்ச விஷயம். இங்கேயும் புருஷகார பிரபத்தி பண்ணக்கூடிய சமயத்திலையும் பிரபத்தியோட ஸ்வரூபத்தை அதோட பிராமாணிகத்துவம் எப்படி பிரமாணபூர்வகமாக பூர்ணமாக பிரதிபாதனம் பண்ணி அந்த பிரபத்தியோட நமக்கு என்ன பலம் நமக்கு அபேட்சிதம் இந்த பிரபத்தினால என்றது தாயார்கிட்ட விஜ்ஞாபனம் பண்ணிக்கிறார் பாஷிக்காரர். என்ன பலம் வேணும், எதுக்காக நாங்கள் புருஷகார பிரபத்தி பண்ணிட்டு இருக்கோம் தாயார் பக்கத்துல, கடைசியில நமக்கு வேண்டிய பலம் என்ன அப்படின்னா, அதே ஒரு சூர்ணிக்கையில இங்கே ஆரம்பத்துல சொன்னார், பாரமார்த்திக பகவத் சரணாரவிந்த யுகலைகாந்திகா அத்தியந்திக பரபக்தி பரஜான பரமபக்தி கிருத பரிபூர்ண அனவரத நித்ய விஷதம அனநிய பிரயோஜன அனவதிகாதிசய பிரிய பகவத் அனுபவ ஜனித அனவதிகாதிசய பிரீத்திகாரித அசேஷ அவஸ்தோச்சித சேஷ சேஷதைகரதி ரூப நித்திய கைங்கரிய பிராப்தி அபேக்ஷய. நித்திய கைங்கரிய பிராப்திக்காக பிரார்த்தனாங்கள் ஆசிரிக்கிறோம். அந்த நித்திய கைங்கரிய பிராப்தியோட வைபம் எந்த மாதிரி இருக்கணும், அந்த கைங்கரியம் அதை வந்து இங்கே விஸ்தாரமாக பாஷிக்காரர் சொல்றார். அந்த நித்திய கைங்கரிய பிராப்தி தான் நமக்கு வேண்டியிருக்கு. நாங்கள் அனந்த மகாபராதங்கள் பண்ணி வச்சுருக்கோம், ஆனா நமக்கு என்ன ஆசை அப்படின்னா அதுக்கு ஒரு எல்லையே கிடையாது. அந்த மாதிரி ஒரு கைங்கரிய பிராப்தி நமக்கு வேண்டியிருக்கு, அந்த மாதிரி ஆசை இருக்கு, அதுல மகாவிஸ்வாசமும் இருக்கு. அது தாயார் தான் நமக்கு அதுல புருஷகாரமாக இருந்து இதை பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு கூடிய ஒரு திடமான விசுவாசம் இருக்கு. அந்த பலத்தை அபேட்சிச்சுதான் தாயாரே உன்னோட திருவடிக்குள்ள நாங்கள் என நாங்கள் பிரார்த்திக்கிறோம், புருஷகார பிரபத்தி பண்றோம், இப்போ நீ தான் நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு கூடிய பிரார்த்தனை. இதெல்லாம் மனசுல வச்சிருந்து அனுசந்தானம் பண்ணுண்டுதான் அனுஷ்டானமே பண்ண வேண்டியது. பிரபத்தி அனுஷ்டானம் பண்ணும் போது இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதுக்காக தேசிகன் விஸ்தாரமாக சுவாமி தேசிகன் இங்க நமக்கு விஷயங்களை எல்லாம் தெரியப்படுத்துறாரு. அதுல இந்த கைங்கரியம் அது கூடிய அதோட வைபவத்தை சொல்லி பரிபூர்ணமான அது மோட்சத்திலே ஆகக்கூடிய அனுபவம், அந்த எந்த மாதிரி அதோட பரிபூர்ணம் அப்படின்னா எந்த மாதிரி பரிபூர்ணத்தை அதுக்கு இருக்கு அப்படின்றத வந்து ஆறு சப்தங்கள்னாலே இங்க விசேஷிச்சு சொல்றாரு. அந்த பரிபூர்ணம் அன்றதுக்கு பாரமார்த்திகமாக இருக்கணும். அந்த பாரமார்த்திகமான பகவத் சரணாரவிந்த யுகலைகாந்திக ஆத்தியந்திக பரபக்தி பரஜான பரமபக்தி கிருத பரிபூர்ண அனவரத நித்யா விஷதம அனநிய பிரயோஜன அனவதிகாதிசய பிரிய. இந்த மாதிரி இருக்கணும் பரிபூர்ணம்ன்றது. இந்த முக்தனுடைய அனுபவம் பரிபூர்ண அங்கேருந்து ஆரம்பிச்சு ஆறு சப்தங்கள். பரிபூர்ணமாக இருக்கணும், அனவரதமாக இருக்கணும், நித்தியமாக இருக்கணும், விஷதத்தமமாக இருக்கணும், அனன்ய பிரயோஜனமாக இருக்கணும், அனுமதிக்காதிசய பிரியமாக இருக்க வேண்டும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய அனுபவம் அதை வந்து இங்கே அதோட விஷயத்தை சொல்றா. இந்த மாதிரி இது வந்து மோட்சத்தில் ஆகக்கூடிய அனுபவம் தான். இங்க நமக்கு இந்த மாதிரி பரிபூர்ணமான அனுபவம் முடியாது. இங்க எல்லாம் நிறைய விக்னங்கள் இருக்கு. சரீர சம்பந்தம், பிரகிருதி சம்பந்தம் இருக்கு, கர்ம பந்தம் இருக்கிறது இருக்கும். சரீர சம்பந்தம் போகாது. அது வரைக்கும் இங்கே ஆகக்கூடிய அனுபவங்களும் அத்தியந்த அதிசயமாக இருக்கணும். இருக்கும் ஒரு இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரபத்தி நிஷ்டனுக்கு. ஆனாலும் மோட்சத்துக்கு சமானமாக இங்கே இருக்க முடியாது என்றது சொல்றா. இங்கேயும் நிரந்தரமா இருக்கு, ஆனா கொஞ்ச காலம் நிரந்தரமா இருக்கிறது. இங்கேயும் கூட அவ அவளுக்கு சுக்கிரத்து தாரதமியத்து மேல சில பேருக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கலாம், சில பேருக்கு அதிகமா இருக்கலாம். அடிக்கடி அது வந்து அத்தியதிகமாக குறிக்கிறது. எப்பவுமே அப்படி இருக்கக்கூட இருக்காது. நிச்சயமாக சில காலம் கொஞ்ச காலம் நிரந்தரமாக இருக்கும். நடுநடுவில் கொஞ்சம் விச்சேதம் உண்டாகும். விச்சின்ன பிரவாகத்துவம் அப்படின்னா சாமான்யமாக எல்லா விஷயத்தை பத்தியும் இந்த மாதிரி இருந்தாலும் இது வந்து சாட்சாத்தாக நமக்கு இங்கே பூர்ணமாக தெரியாது. ஸ்வயம் பிரியமாக இருந்தாலும் கூட இது வந்து நமக்கு மோக்ஷம் பண்ணக்கூடிய இதுக்கு பிரயோஜனமாக இது ஒரு சாதனம் பண்ணக்கூடிய புத்தி பூர்ணமாக போகாது. அதுக்காக தான் பண்றோம் அப்படின்னு கூடிய புத்தி இங்கே இருக்கும் மனசுல. இதெல்லாம் இருக்கிறதுனாலே இது சாவதிகம், சாவதிக ரசத்துவம் அப்படின்னார். கொஞ்சம் பரிபூர்ணமான ஆனந்தம் இங்கே வராது. ஆனா இதுவும் கூட அத்தியதிகம், வேற எல்லாத்துக்கும் நாங்கள் கம்பேர் பண்ணா ரொம்ப அதிகமாக இருக்கும். மோட்சத்துலதான் நிஷேச நிவர்த்தி பிரதிபந்தசியத்து ந ததா. அந்த மாதிரி முக்தனுக்கு அப்படி இல்லை. இதெல்லாம் பரிபூர்ணமாக ஏற்படுறது. அந்த மாதிரி இருக்கக்கூடியது இது இங்கே. இங்கேயும் பிரீத்திக்கு காரணமா இருது. அத்திர பிரீத்தியே தத்துவ அபிதானேபி அப்படி என்னார். இங்கேயும் நமக்கு பிரீத்தி உண்டாலும் பிரீத்திக்கு காரணமாறுது இது அப்படின்றது இங்கே சொல்லப்பட்டாலும் ததர்த்த புத்தியா உபாதேயத்துவ அபாவாத் அப்படி என்னார். நமக்கு இங்கே இங்கே எது கிடைக்கிறதோ ஆனந்தம், அதுதான் உத்தேசம் இல்லை நமக்கு இந்த பிரபத்திக்கு. மோட்சத்தில் கிடைக்கிறதே அதுதான் உத்தேசம். அதனாலதான் இது அனன்ய பிரயோஜனத்துவம் அபிருத்தம் அப்படின்னாரு. இங்கேயும் நமக்கு பிரீத்திக்கு காரணமாகுதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருந்தாலும் அதுவே உத்தேசம் இல்லை பிரபத்தி பண்றது. நமக்கு வேண்டியது மோட்சத்தில் அங்கு போய் அனுபவிக்கக்கூடிய இந்த மாதிரி இருக்கக்கூடிய நித்திய நிஷேதமான அனன்ய பிரயோஜனமான அனவரதமான இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அனுபவம், அதுதான் நமக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடியதுதான் வேண்டியிருக்கு அப்படின்ற புத்தினாலதான் பண்றோம் அப்படின்றதுனால விரோதம் கிடையாது அப்படின்னார். எது எந்த காரணத்தினாலே அது நமக்கு அப்படின்னா அனவதிக்க அதிசய பிரியத்துவம் அப்படின்னா இந்த அனுபவம் பண்ணக்கூடிய ஒரு சப்தத்தை இங்க பாஷ்யக்காரர் சொல்றாரு. இதனாலேயே மற்ற பட்சங்கள் எல்லாம் நிரஸ்தமாயிருக்கு அப்படின்னார். பகவத் அனுபவ இத்தனை முக்தவு பாஷாண கல்பத்துவ பக்ஷா. முக்தி பத்தி எத்தனை விஷயமாக எத்தனை விதமாக எல்லாருமே நிரூபணம் பண்ணியிருக்கா. மோட்சத்துல என்ன ஆக போறது எல்லாருக்குமே வேண்டினது. எல்லா ஆச்சாரியாலும் கூட இங்க இருக்கக்கூடிய துக்கத்தை எல்லாம் நாசப்படுத்தணும். சேதனாக்களுக்கு அவளுக்கு ஒரு நல்ல கதி உண்டாகிற மாதிரி பண்ண வேண்டது. அந்த மாதிரி ஒரு உத்தேசத்தினாலதான் எல்லாம் தம்ம தம்ம அனுபவத்தோட தங்களோட அனுபவத்தை எல்லாம் தர்சனம் அப்படின்னு பண்ணி வச்சிருக்கார். ஆனா அதுல ஸ்ருதிகளுக்கு கம்பேர் பண்ணா ஸ்ருதிகளுடைய பிரமாணத்தை நாங்கள் பார்த்தா பரிபூர்ணமாக ஸ்ருதியே சொத பிரமாணமாக எல்லா ஸ்ருதியும் பூர்ணமாக பிரமாணம் அப்படின்னு எடுத்து அதுக்கு எங்கெங்கே சாத்தியமோ அங்கெல்லாம் முக்கியார்த்தமே சொல்லி இந்த மாதிரி பண்ணி விரோதம் இல்லாம ஸ்தாபனம் பண்ணப்பட்ட தர்சனம் நம்ம தர்சனம் ஒண்ணுதான். மத்த தர்சனத்துல எல்லாம் இங்கே ஸ்ருதியிலேயே எத்தனையோ விரோதம் வருது. மோட்சம் இந்த மாதிரி ஆனந்தம் உள்ளது இதெல்லாம் ஸ்ருதியில சொல்லப்பட்டது. சில பேர் வைசேஷிக்காள் நைய்யாயிக்காள் சொன்னா எந்த அனுபவமும் கிடையாது அவனுக்கு. ஞானம் அனுபவம் ஞான குணம் இருக்கு, ஸ்வரூபம் ஞானம் இல்லை அவனுக்கு. துக்கம் எல்லாம் நாசமா இருந்தா மோட்சம் அப்படின்னா அது சரிதான், துக்கம் நாசமானும் ஆனா சுகமும் வேண்டினது. இஷ்ட பிராப்தியும் ஆனும், அனிஷ்ட நிவர்த்தி இஷ்ட பிராப்தி ரெண்டும் வேண்டினது. வெறும் துக்கம் போச்சு அப்படின்னா அப்புறம் என்ன, அவனுக்கு ஞான சுரூபமே இல்லை அப்படின்னா, அப்படி இருந்தா என்ன ஆறுது அப்படின்னா ஒரு கல் மாதிரி இருக்கும், பாஷாண கல்பம் அப்படின்னா. பாஷாண கல்பத்து பக்ஷா அது இங்க தள்ளி போடப்படுறது. சுவாத்ம மாத்திர அனுபவ நிர்குண பிராப்தியாதி வாதஷ்டா, சுவாத்ம மாத்திர அனுபவம் தன்ன கேவல பிரகிருதி வியுக்தமான ஒரு ஆத்மானுபவமே மோக்ஷம் கைவல்யம், அதுவும் கூட தள்ளி போடப்பட்டது. இது அந்த மாதிரி கிடையாது, இது பிரகிருதி வியுக்தமான ஜீவாத்மாவுடைய சுரூபத்தை அனுபவம் அப்படின்னா, ஜீவாத்மா சுரூபம் அப்படி கிடையாது. ஜீவாத்மா வந்து பகவானுக்கு அதீனமான சுரூபமே எல்லா திசையிலையும் அவனுக்கு, அதனால எப்பவுமே அந்த சேஷத்துவம் பண்றது போகாது. பகவானுக்கு சேஷபூதன் அன்னு கூடிய விஷயம் சொரூபத்திலையும் என்னைக்குமே போகாது, மோட்சத்திலையும் அப்படியே இங்கேயும் அப்படியே. அதனால அந்த சுவாத்ம மாத்திர அனுபவம் கிடையாது, நிர்குண பிராப்தியும் இல்லை. நிர்குண பிராப்தி என்ன, ஒரு குணம் இல்லாத ஒரு விசேஷம் இல்லாத ஒரு ஞானம் அதுதான் இருக்கிறது. நம்ம நம்ம சொரூபமே இருக்காது அப்போன்னா நாங்களும் இல்லவே, இப்பவும் கூட பிரமேதான், அப்பவும் இருக்க மாட்டோம், இப்படி சொல்ற வாதங்கள் இதெல்லாமே தள்ளி போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா. இந்த அனுபவம் பண்றதே போறோம், அதுக்கெல்லாம் என்ன அனுபவமே இல்லை அப்படின்னா, எல்லாருமே தன்னை தான் அனுபவிக்கிறான்னா அதுவும் இல்லை அப்படின்னா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய மோட்சத்துக்கு யாரு பிரயத்னம் படுறா அப்படின்னு பிரச்சனை வருதுங்க. அதனால சர்வ விசிஷ்ட பிரம்மானுபவே பிரதான அனுபாவியம் செ வியஞ்சிதம், இது ஒரு முக்கியமான விஷயம். சர்வ விசிஷ்ட பிரம்ம அனுபவம் அப்படின்னு உபனிஷத்துல 32 வகை பிரம்ம வித்யாள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த பிரம்ம வித்யாள்ல ஒரு வித்தியில விசேஷமான குணங்களோட அனுசந்தானம், ஒரு ஸ்தானத்திலயோ ஒரு ரூபத்திலயோ ஒரு குணங்கள் எல்லாம் வச்சு அந்த மாதிரி எல்லாம் தஹர வித்யே என்ன, தஹராகாசத்துல இருக்கக்கூடிய பகவான் அவருடைய குணங்கள் அதெல்லாம் அனுபவம் பண்றது. அக்ஷந்தர புருஷம் அந்த கண்ணுக்குள்ள இருக்கான், ஆதித்ய மண்டலஸ்தனானவன், அந்தராதித்ய வித்யே ஆதித்ய மண்டலத்துல இருக்கக்கூடிய பகவானோட உபாசனை, இந்த மாதிரி வேற வேற ஸ்தான விசேஷங்கள்ல விசேஷமான குணங்களோட எல்லாம் பகவானோட அனுசந்தானம் பண்ணணும்னு வக வகையா 32 வகை சொல்லப்பட்டிருக்கு உபனிஷத்துல. ஆனா மோட்சத்துல எப்படி என்ன, இவன் எப்படி உபாசனம் பண்றானோ அப்படிதானே கிடைக்கணும் அவனுக்கு பலம். ஆனா அங்கேயும் வரும் தஹர விசிஷ்டனான பகவான் தான் அனுபவமா அப்படின்னா, சர்வ விசிஷ்ட பிரம்மானுபவம் அப்படின்னா பரிபூர்ண, எல்லாருக்குமே பரிபூர்ண பிரம்மானுபவம். அங்கே உபாசனம் பண்ணும் போது சில விசேஷமான குணங்கள் எல்லாம் வச்சு உபாசனம் பண்றான் உபனிஷத்துல சொன்ன மாதிரி. ஆனா பலத்துல அவனுக்கு என்ன, பகவானுடைய பரிபூர்ணமான ஸ்வரூபம் அவனுக்கு அனுபவமா இருக்கு. குணங்கள் விசிஷ்டமான சர்வ விசிஷ்ட உபயபூதி விசிஷ்டனான பகவானோட அனுபவம் அன்றது சொல்லப்பட்டிருக்கு, பரிபூர்ண பிரம்மானுபவம் அப்படின்ட்டு. இதெல்லாம் இங்க பரிபூர்ணம் ஆரம்பிச்சு மோட்சத்தோட அனுபவம் எப்படி அன்றதை சொல்றாரு. இங்கே இங்கே விசேஷமாக சில விஷயங்கள் சொல்றார். அனுபவ ஜனித பிரீத்தி, அனுபவ ஜனித பிரீத்தி அப்படின்னார், இந்த ஆனந்த அனுபவத்தினாலே உண்டான பிரீத்தி அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த ஆனந்த அனுபவத்தினாலே உண்டான பிரீத்தி அப்படின்றது எப்படி, நிரதிசய அனுகூலோயம் விஷய மயா அனுபூயத்தே இது ஸ்வயமபி நிரதிசய அனுகூல்யவதி கிருதார்த்ததா புத்தி கிருதார்த்தோஹமஸ்மி, அந்த மாதிரி புத்தி வரும் அப்படின்னு அர்த்தம் இதுக்கு. நானு கிருதார்த்தனானேன், அர்த்தம்னா பிரயோஜனம், எந்த பிரயோஜனத்துக்காக எதை பண்ண வேண்டியதோ அதை பண்ணியாச்சு அன்னு கூடிய புத்தி வருது. அந்த மாதிரி ஒரு பிரீத்தி, அந்த அனுபவத்தினால வரக்கூடிய பிரீத்தி என்னன்னா, அந்த புத்தியும் நமக்கு அந்த மாதிரி உண்டாரு. நிரதிசயமான அனுகூலமாக இருக்கக்கூடிய விஷயத்த என்னாலே அனுபவிக்கப்படுறதுன்னு கூடிய புத்தியும் உண்டாருது. அது வந்து எதுக்கு எப்படி என்ன, சாமக்ரி அனுபத்தியா சாமக்ரி அப்படின்னா, அதுக்கு எதாவது உபகரணங்கள் வேண்டுமோ வேண்டியிருந்தோ அதெல்லாம் அனுவர்த்தமா இருந்ததுனால, பிரதிக்ஷண பாவினி பிரவாக விச்சேத ரஹிதாச்சா இது ஏகே. சில பேர் இப்படி சொல்றார், ஒரு ஒரு கஷணத்திலையும் அது இருக்கக்கூடியது. ஏன்னா நமக்கு ஸ்வரூபம் பூர்ணமாக ஆவிர்வாவமா இருக்கு, பகவான் எப்பவுமே நமக்கு அடுக்கினாங்க. எல்லா விஷயம் எல்லா விதமான சத்திய சங்கல்பத்தும் என்ன எல்லாமே அபாத பாப்மத்வாதி குணங்கள் எல்லாம் வந்துடுறது இவனுக்கு. அந்த சாமக்ரிகளை எல்லாம் அப்படியே இருக்கிறது நிரந்தரமாக. அதனாலே பிரதி கணமும் உண்டாகக்கூடிய பிரவாக விச்சேத ரஹித அப்படின்னு பிரவாகத்து மாதிரி அதுக்கு என்றைக்குமே விச்சேதம் கிடையாது, ஒரு பிரேக்ன்றது கிடையாது, ஒரு இல்லாத ஒரு நிரந்தரமான பிரவாகத்து மாதிரி அனுபவமாகுதுன்னு சில பேர் சொல்றா. அந்நே தூ சில பேர் ஆனாலோ அப்படின்னா இது இதுக்கு கொஞ்சம் விருத்தமான பட்சம். பிரீத்தேகே ஸ்வரூபத்தக அனுவருத்தோ அனுவருத்தேபி, பிரீத்தி என்றது ஸ்வரூபத்தக அப்படியே வந்துட்டே இருக்கிறது அந்த பிரீத்தி என்றது. இருந்தாலும் பூர்வவத்து அனுபவசேவா பிரயோஜ்ய பிரயோஜக ஆகார விபாகேன ஜன்ய ஜனக வாசோக்தி அப்படின்னா, சும்மா இது ஒரு பிரசம்சா வாக்கியத்து மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா ஒரு க்ஷணத்துல ஆகக்கூடிய அனுபவம் இது பிரயோஜகம், அடுத்த க்ஷணம் பிரயோஜ்யம் அப்படின்றது, இதனாலே அதுக்கு பிரயோஜனம் உண்டாரு. இந்த ப்ரீவியஸ் க்ஷணத்துல அடுத்த க்ஷணத்துக்கு பிரீத்தி, அந்த க்ஷணத்துல வரக்கூடிய பிரீத்தி அடுத்த க்ஷணத்துல பிரீத்தி உண்டு பண்றது, அதனால இன்னொரு க்ஷணம் இப்படி ஜன்ய ஜனக பாவம் ஒன்னாலே ஒன்னு உண்டாகின்ற இப்படியே போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிரசம்சா வாக்கியம் அப்படின்னு சில பேரை சொல்ற அப்படின்னா பிரவாக விச்சேதம் ரஹிதமானதுன்றதுதான் இங்கே தேசிகனுடைய அபிப்பிராயம்ன்றது தெரிஞ்சிரு மாதிரி இருக்கு இங்கே. ஆனா அவர் சொல்லல நேரா எது அவருடைய அபிப்பிராயம் அப்படின்னு. அன்னியே தூ அப்படின்னா சில பேர் ஆனாலும் இப்படி சொல்றா அப்படின்னு சொல்றா. இல்ல எதுலையும் அதுவும் விரோதம் இல்லை, பிரஹா அதுக்கு நிரந்தரமாக இருக்கிறது என்றது அர்த்தமா இருக்கு. அஸ்யாச்ச பிரீத்தேகே அனுவாதிகாதிசயத்துவம் பிரீத்யந்தராபேட்சையா நிகிருஷ்டத்துவ விரகாது. இது எப்படி அனவதிகமா அதிசயம் உள்ளது, அதிகம் இல்லாத அதுக்கு இன்னும் மேலே ஒரு இல்லாத ஒரு அதிசயமே இல்லாதது அப்படின்னு. அது எப்படி முடியும், பகவானுக்கு நம்மால நமக்கு கம்பேர் பண்ண பகவானுக்கு இன்னும் அதிகமாக ஒரு அதிசயம் இருக்கணுமே அவனோட அனுபவத்துக்கு. இது எப்படி நமக்கு அனவதிகாதிசயமான அனுபவம் இந்த பிரீத்தி எப்படி உண்டும், அது இன்னும் உண்டாகும் பகவானுக்கோ இல்ல நித்யாலயம் இன்னைக்குமே சம்சார சம்பந்தமே இல்லை அவளுக்கு, அவளோட அனுபவம் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கணுமே அப்படின்னு பிரச்சனை வரும். அதுக்கு சொல்றார் ஈஸ்வரஸ்ய நித்யானாமபி ந முக்தேபியா அதிசயிதா பிரீத்தி. அவளோட பிரீத்தியும் ஒன்றும் இவனோட பிரீத்தி அவளுக்கு அனுகுணமாக இருக்கிறது, அது சமானமாக இருக்கிறது. போகமாத்திர சாமியலிங்காச்சான் சூத்திரத்துல சொல்றார் பாதராயணர், பகவானோட அனுபவம் எப்படி இருக்கோ அதுக்கு சமானமான அனுபவம் முக்தனுக்கு. நித்யாளுக்கும் ஈஸ்வரனுக்கும் முக்தாளுக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. அதனால அது எப்படி அதுக்கு பிரமாணம் அப்படின்னா தைத்திரிய உபனிஷத்து சொல்றது ஆனந்த மீமாம்சேன்னு கூடிய பாகத்துல, ஆனந்தவல்லி கூடிய பாகத்துல ஸ்ரோத்ரியஸ்ய சாகாமஹதஸ்யா அப்படின்னா ஸ்ருதி சொல்றது. எல்லா விதமான ஆனந்தங்களும் சொல்லிட்டு ஒரு மனுஷனோட ஆனந்தம், தேவகந்தர்வாள் என்ன, மனுஷ கந்தர்வாள் என்ன, தேவகந்தர்வாள் என்ன, பித்ருகள் என்ன, இந்த மாதிரிகள் எல்லாம் சொல்லி தேவதைகள் இந்திரன் பிரகஸ்பதி பிரஜாபதி பிரம்மா எல்லாரோட ஆனந்தத்தையும் அதிகமாக அதிகமாக சதகுணிதமாக அதிகம் அதிகம் அதிகம்னு சொல்லிட்டு போய் இந்த எல்லா ஆனந்தத்திலையும் ஒரு ஆவருத்திலையும் ஸ்ரோத்ரியஸ்ய சாகா மகதஸ்யா ஸ்ரோத்ரியஸ்ய சாகா மகதஸ்யா இது ரிப்பீட் ஆகுது எல்லாத்திலையும். என்ன அர்த்தம் பண்ணா காமகத்தன்னா முக்தன், முக்தனோட ஆனந்தத்துல இதுவும் கூட சேர்ந்திருக்கு, முக்தன் ஆனந்த இதுவும் சேர்ந்திருக்கு, இந்திரன் ஆனந்தமும் சேர்க்கு, பிரகஸ்பதியும் இந்த பிரஜாபதியும் பிரம்மாவோட ஆனந்தம் எல்லாமே முக்தன் ஆனந்தத்துல இருக்கு அப்படின்னு ஸ்ருதி சொல்றது. அது பிரமாணம் இங்கே. அதே மாதிரி அதை வந்து அதை வச்சுதான் பாதராயணர் சொன்னார் போகமாத்திர சாமிய லிங்காச்சா அப்படின்னு. போகமாத்திர சாமியம் பரமசாமியாபத்தி அப்படின்னு சொன்னது ஆனந்த அனுபவத்துல சாமியம் சமானமான பகவானுக்கும் நித்யாளுக்கும் முக்தாளுக்கும் சமானமான ஆனந்தம் அங்கே அன்றது சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் சமான போக வியவஸ்தாபனாத்து, அதனால ஒரு வித்தியாசம் கிடையாது. அதனால ஈஸ்வர நித்திய முக்த போக போகானாம் உபச்சய அபச்சய தாரதமியவாதையோஹோ அபநியாய மூலத்வாச்சா அப்படின்னார். அத்வைத துவைத்த பட்சத்துல மாதவ பட்சத்துல ஆனந்த தாரதமியம் அப்படின்னு சொல்றார். அதுல எல்லாருக்குமே ஆனந்தத்துல தாரதமியம் இருக்கும். இவன் எப்படி இங்க எல்லாம் கர்மாக்கள் எல்லாம் அனுஷ்டானம் பண்றானோ, அதுக்கு மேல அவனுக்கு அங்கே ஆனந்தத்துல அதிகமோ கம்மியோ ஆகும் அப்படின்னு நிரூபணம் பண்ற. அது வந்து சரியில்லை, அது பிரமாணம் இல்லை. அதுக்கு ஆனந்த தாரதமியத்துக்கு பிரமாணம் இல்லை. மோட்சத்துல எல்லாருக்குமே சமானமான ஆனந்தம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால அது அது பிராமாணிக்கம் இல்லை அப்படின்னு சொல்றார். அது கைங்கரியஸ்ய பகவத் இச்சா காரி தத்வேபி. கைங்கரியம் அப்படின்றது பகவானோட சங்கல்பத்தினாலே உண்டாருது. என்ன சேஷி வந்து உகந்தது தானே இவன் பண்ண வேண்டியது. சேஷபூதன் அவனோட இச்சைக்கு அனுகுணமாக இருக்கணும். அவனை இச்சை எப்படியோ அதுக்கு அனுகுணமாக இவன் சங்கல்பம் உண்டாருது. இவாட்டுக்கு அனுகுணமாக தான் கைங்கரியம் பண்றான் எல்லா அவஸ்தைகள்லையும். அப்படி இருந்தாலும் பிரஹர்ஷயிஷ்யாமி சனாத ஜீவிதா இதி தத் பிரீத்தி உத்தேசேன பிரவர்த்தத்வேபி. ரெண்டாவது சொல்றார் ரெண்டு காரணங்கள். ஒன்னு பகவானோட இச்சைனால இது உண்டானது. நம்ம கைங்கரியம் அப்படின்றது நமக்கு இஷ்டப்படி பண்ண முடியாது. கைங்கரியம் பண்ண மாட்டான் ஒரு முக்தம். ஏன்னா அவனுக்கு பரிபூர்ணமாக சொரூப ஞானம் வந்து கொடுத்து. அதனால பகவானோட இச்சைக்கு அனுகுணமாகவே இவன் எல்லா செயல்களும் பண்ணுவான், எல்லா விதமான கைங்கரியத்தையும் முக்தான். ரெண்டாவது வந்து அவன் வந்து பகவானுக்கு பிரீத்தி உண்டு பண்றதே இவனுக்கு உத்தேசம். தத் பிரீத்தி உத்தேசேன பிரவருத்தத்வேபி. இவன் பண்ண கைங்கரியெல்லாம் பகவானுக்கு பிரீத்தி உண்டு பண்ணும், பகவானுக்கு பிரீத்தி உண்டு பண்ணும். அந்த மாதிரியே இருந்தாலும் கூட பிரீத்திகாரிதா இத்தியாதினா அது பிரீத்தினாலேயே உண்டு பண்ணப்பட்டது. பிரீத்திகாரிதான்னு பாஷ்யக்காரர் இங்கே சொல்றார். பரிபூர்ண அனவர்த்த நித்திய விசதமா அனன்ய பிரயோஜன அனவதிகாதிசய பிரிய பகவத் அனுபவ ஜனிதா அனவதிகாதிசய பிரீத்திகாரிதா அப்படின்னார். பிரீத்தினாலே பண்ணப்பட்டது, காரிதம் பண்ணப்பட்டு பிரீத்தினாலே பண்ணப்பட்டது, பிரீத்தினாலே காரித்தமானது அப்படின்றதுனால யதார்ஹம் கேசவே விருத்திம் இது நியாயாது. எப்படி அதுக்கு அர்ஹமான விருத்திகள், கேசவனுக்கு அர்ஹமான விருத்திகள் எல்லாம் பண்றான் மாதிரி பிரீத்தேகே பிரேரகத்துவ அதிசயேன ஸ்வரச பிரவருத்தி ஸ்வரசமாக உண்டாருது தானே. அதோட பிரவருத்தி அந்த பிரீத்தி எப்படி வருது அப்படின்னா அந்த பிரீத்தியே இவனை பிரேரணை பண்றதான். இவனுக்கு எந்த மாதிரி பிரீத்தி இருக்கு பகவான்லன்னா பிரீத்தினாலேயே இவன் கைங்கரியம் பண்ண ஆரம்பிச்சு விடுறான். அதுவே பிரேரகம், பிரேரணை பண்றது. இதே இவன் பண்ணணும் பண்ணணும் அப்படின்னு கூடிய புத்தி வர மாதிரி இதுக்கு நியோக நைரபேக்ஷம் சத்யோத்யதே அப்படின்னார். பிரீத்திகாரிதாங்கிறதுக்கு விசேஷமான அர்த்தம் சொல்றார். அங்க எந்த மாதிரி கைங்கரியங்கள் பண்றோம், இங்க அந்த மாதிரி பரிபூர்ணமாக நமக்கு அனுபவம் ஆகுது இல்லையா, அந்த மாதிரி ஒரு பிரீத்தி பகவான்லயும் இந்த பிரீத்தி வந்து கொடுத்து அப்படின்னா அந்த பிரீத்தியே பண்ணி வச்சு விடுறது கைங்கரியங்கள்ல. அதுக்கு ஒரு ஆக்ஞை வேண்டியதில்லை, விதி வேண்டியதில்லை. பண்ணு இப்போ அஹரஹா சந்தியாம் குர்வீதா அப்படின்னு ஒரு விதி ஸ்ருதி சொல்லிட்டு அந்த விதி இருக்கிறதுனாலே பண்றோம். ஆனா அங்கே அப்படி கிடையாது. பண்ணக்கூடிய கைங்கரியங்கள் நமக்கு அந்த சொரூப ஞானம் வந்து கொடுத்ததுன்னா பகவான் பக்கத்துல எத்தனை நிரவதி அனவதிகாதிசயமான பிரீத்தி உண்டாருதே, அதுவே பண்ணி வச்சு விடுறது அப்படின்னா பிரீத்திகாரிதம் அப்படின்னா அதுவே பிரேரணை பண்றது இவனை. அதுக்கு ஒரு ஆக்ஞை வேண்டியதில்லை பண்ணு அப்படின்னு. ஆக்ஞை இல்லாமையே விதி இல்லாமையே தானே சுவாபாவிகமாக பண்றான் அந்த சொரூபத்துக்கு அனுகுணமாக. ஏவம் பிரீத்தியா பிரவருத்தியாபி. பிரீத்தினாலேயே இவன் பிரவருத்திகள் எல்லாம் உண்டானாலும் கைங்கரிய விசேஷேஷு சுவாமி அபிமித விசேஷ விசேஷாக தூ அனுரோதனியாக அப்படின்னார். பிரீத்தினாலேயே எல்லாம் பண்ணுட்டாயுவோம், எது வேண்டுமோ வேணும்னாலும் பண்ண முடியுமாயுமோ அப்படின்னா அப்படி இல்லை. பகவானுக்கு எது அபிமதமோ அதுக்கு அனுகுணமாக தான் பண்றாயுவோம். அபிமதமான விசேஷங்களுக்கு அனுகுணமாக அதுக்கே அனுசரிச்சுதான் பண்றாயுவோம். கைங்கரிய விசேஷங்கள் எல்லாம் பகவானுக்கு அபிமதமானதையே பண்றோம். ரொம்ப பிரீத்தியாக பண்ணாலும் அது பகவானுக்கு ஏதோ அவனுக்கு அபிமதமோ அதையே பண்றாயுமோ. தாதிருஷமே வச்ச கைங்கரியம். அந்த மாதிரி விதமான கைங்கரியத்தை ஸ்ருதி கோஷிக்கிறது அற்புதமாக. ஏதத் சாமகா என் நாஸ்தே அப்படி என்ன சொல்றது. அங்கு போய் அவனுடைய ஹர்ஷோத்ரேக்கம் அகமன்னம் அகமன்னம் அகமன்னம் இந்த சாவகான் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி அங்கே ஹர்ஷோத்ரேக்கம் சொல்லப்பட்டிருக்கு. எந்த மாதிரி இவனுக்கு ஹர்ஷம் உண்டாருது மோட்சத்துல, அதுதான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கைங்கரியம். பிரீத்தினாலேயே உண்டாகக்கூடாது, பிரீத்தினாலேயே உண்டானாலும் கூட அது பகவானுக்கு அபிமதமாக தான் இருக்கும், இதுக்கு விருத்தமாக என்றைக்கும் இருக்காது. அதுக்கு ஒரு ஆக்ஞையே வேண்டியதில்லை இவனுக்கு. ஸ்வதா பிரவருத்திகள் பிரீத்தியே ஸ்வதா பிரவருத்தி உண்டு பண்றது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய கைங்கரியம் அதுதான் ஸ்ருதி சொல்றது. ஏதத் சாமகா என்னாஸ்தே ஜக்ஷத் கிரீடன் நவமானஹா அப்படின்னு எல்லாம் எது வேணும் சாப்பிடுறான், என்ன வேணும் அனுபவிக்கிறான், இதெல்லாம் சொல்லப்பட்டதெல்லாம் இந்த மாதிரி கைங்கரியம். இது சுதந்திரமாக இங்கே பண்ணக்கூடிய லௌகிகமான விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் அங்கே சொல்லப்பட்டில்லை அப்படின்றது அர்த்தம். ச யதி பிதர்லோக காமஹா பவதி இத்தியாதிஷோ அப்படி உக்தம். இவருக்கு எல்லாம் பித்ருகளோட லோகத்தை எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு ஆசை வந்துட்டு இருந்தா என்ன பண்றான், சத்திய சங்கல்பத்தும் இருக்கே அது பித்ருலோக காமஹா சர்வே பிதரஹா சமுத்திஷ்டந்தி அப்படி இவருடைய பித்ருகள் எல்லாம் முன்னாடி வந்து நின்றுடுறா அப்படின்னு சொல்றது ஸ்ருதி. இது மாதலோக்காவகா எல்லா மாத்திரா சொபத்தி இஷ்டந்தி இவன் முன்னாடி வந்து நின்றுடுறா இப்படி எல்லாம் சொல்லியிருக்கு ஸ்ருதி. என்ன அர்த்தம் இதுக்கு, இஷ்டத்துக்கு இதெல்லாம் நினைச்சுட்டு இதெல்லாம் அனுபவிக்கிறானா அப்படின்னா, இதெல்லாம் அந்த மாதிரி இல்லை. பகவானுக்கு அபிமதத்துக்கு அனுகுணமாக தான் எல்லாமே இருக்கும். அவனுக்கு அபிமதம் இல்லைன்னா உண்டாகாது. எல்லாம் அந்த பிரீத்தி காரிதமானது கைங்கரியங்கள், அது ஸ்வரசமாக பிரவர்த்தமாறுது. பகவானுக்கு எது அபிமத்தமோ அதுதான் இவன் பண்றான், அதுதான் இங்கே சொல்லப்பட்டது, அதுதான் அர்த்தம் இங்கே அப்படின்னு சொன்னார். சுதந்திரமாக எதுவுமே பண்ண மாட்டான், இவனுக்கு சத்திய சங்கல்பத்தம் இருந்தாலும் கூட தனக்கு இஷ்டத்துக்கு ஏதோ பண்ண மாட்டான் இவன். ஏன்னா தன்னை சேஷத்துவ ஜானம் பூர்ணமாக தெரிஞ்சவன், அதனாலே பண்ண மாட்டான். அசேஷ அவஸ்தா சப்தேனா, அப்புறம் இங்க சொன்னார் இன்னொரு சப்தம் போடுறாரு இங்க, அசேஷ அவஸ்தோச்சிதா அப்படின்னாரு. அசேஷ அவஸ்தா உச்சிதா, அசேஷான்றதுனாலே எதையும் விடாமல் அப்படின்னு அர்த்தம். சேஷம் வந்தா மிச்சமானது, அசேஷம் வந்தா எதுவுமே விடாமல் எல்லா அவஸ்தைகள்லையும் அர்த்தம். எந்தெந்த அவஸ்தைகள் சொல்லப்பட்டிருக்கு மோட்சத்துல அப்படின்னா சொல்றார் சுவாமி தேசிகன், பரவியூகாதயா பர பர அவஸ்தேன்னா வியூகாவஸ்தேன்னா விபவாவஸ்தேன்னா எல்லா அவஸ்தைகளும் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. எல்லா அவஸ்தைகளும் ஸ்தான ஆசன சேனாதயா, பகவானுடைய விசேஷமான மணிமண்டபத்தில் வந்து ஏழு பண்றது, பகவான் வந்து சர்வேஸ்வரனான வந்து வரான். அதே மாதிரி இல்லைன்னா ஒரு ஆசனத்தில் உட்காந்துருக்கிறது, ஒரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடியது, சயனத்தில் இருக்கக்கூடியது, இந்த மாதிரி அவஸ்தைகள். அது ரெண்டாவது ஜெக சிருஷ்டியாதய சிருஷ்டி பண்ணக்கூடிய அவஸ்தை, சிருஷ்டி லயம், இந்த எல்லா அவஸ்தைகளையும் இதெல்லாம் பகவானோட வேறு வேறு அவஸ்தைகள், பகவதா அவஸ்தாக எல்லா அவஸ்தைகளையும் பூர்ணமாக உச்சிதமான கைங்கரியம் பண்றான். ஸ்வசிய ச சரீரத்வ அசரீரத்வ அநேக சரீரத்வ ரூபாக கிருக்கியந்தே அப்படின்னு, இவன் ஒரு சரீரம் எடுத்துட்டு இருக்கிற அவஸ்தை இருக்கலாம், ரெண்டு இருக்கலாம், அநேகமாக இருக்கலாம். அந்த அவஸ்தைகள் இந்த முக்தனுக்கு உண்டாகக்கூடிய அவஸ்தைகள் என்ன, பகவானுடைய அவஸ்தைகள், அந்தந்த அவஸ்தைக்கு உச்சிதமான அந்தந்த ரூபத்தை எல்லாம் எடுத்துட்டு இவன் எப்படி வேணும்னாலும் கைங்கரியங்கள் பண்ணலாம். இந்த அசேஷ அவஸ்தான்றதுனால இது எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னாரு. இந்த கைங்கரியம் கைங்கரியஸ்யா தத்தது அவஸ்தோச்சிதத்துவம், அந்தந்த அவஸ்தைகளுக்கு உச்சிதமான கைங்கரியம் பண்றான் அப்படின்னா என்ன அப்படின்னா, யதாலோகம் யதாகமம் சாமர கிரகணாதினா போக்திருத்தையா போக்யத்தையா சந்நிதாயக தத்துவாத்து அப்படின்னார். இந்த லோகத்திலையும் ஆகமங்களையும் ஸ்ருதிகள்லையும் சொன்ன சொல்றது எப்படி சொல்லியிருக்கோ அதுக்கு அனுகுணமாக கைங்கரியங்கள் எல்லாம் அந்தந்த அவஸ்தைகளுக்கு. இப்போ இங்க லோகத்தில் பண்ணக்கூடிய அவஸ்தைகள் எப்படி என்ன, சாமர கிரகணம் சாமரம் வீசுறது, இந்த மாதிரி எல்லாம் கைங்கரியங்கள் பண்ற மகாராஜாக்கு இந்த மாதிரி கைங்கரியங்களே ஆடலாம். இல்லன்னா போக்திருத்தையா போக்யத்தையா அப்படின்னாரு. இவன் பகவானுக்கு போக்கியமா இருக்கிறான், பகவானை இவன் அனுபவிக்கிறான், போக்தா இருக்கான் இல்ல போக்கியமாக இருக்கான், இந்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே இங்கே அந்தந்த அவஸ்தைக்கு சொல்லப்பட்டிருக்கு. சில அவஸ்தைகள்ல இவன் அனுபவிச்சுட்டே இருக்கிறான், சில அவஸ்தில பகவான் இவனே அகம் அன்ன மன்ன மதந்தம் ஆத்மி அப்படின்னு சுருத்தி சொல்றது. அகம் அன்னம் மதந்தம் ஆத்மி, எல்லாம் அன்னம் அன்னம்ன்றதெல்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. பகவானுக்கு அகம்ன்றதெல்லாம் பகவத் பரியந்தமாக அங்கே ஸ்ருதியில சொல்லப்பட்ட தைத்திரிய உபநிஷத்தை சொல்லுச்சே, அகமன்னம் அகமன்னம் அப்படின்னா நான் அவனுக்கு போக்கியமாக இருக்கேன் அர்த்தம். அன்னம்னு சொல்றது எல்லாமே பகவான் எனக்கு போக்கியமா இருக்கான், அகம்ன்றது பகவத் பரியந்தமாக அர்த்தம் இருக்கு. அங்கே இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. பகவான் எல்லாம் அனுபவிக்கிறான், விபூதிகளை எல்லாம் எல்லாருமே முக்தாள் நித்யாள்னா பகவானை அனுபவிக்கிறார். அந்தந்த அவஸ்தைக்கு உச்சிதமான இருக்கக்கூடியது எல்லாம், எந்தெந்த அவஸ்தையில இப்படி அனுபவம் உண்டாருதோ எல்லாமே அவனுக்கு பகவானோட அபிமதத்துக்கு அனுகுணமாக எல்லா விதமான அனுபவங்களும் உண்டாருது சொல்லி. அசேஷ சேஷதா ஆத்மனஹ ஆத்மீயச்ச சர்வஸ்ய பரசேஷ பாவஹ. அசேஷ சேஷதா அப்படின்னு சொன்னார், அசேஷ சேஷதா ஏ கரதி ரூபா அப்படின்னார். அசேஷ சேஷதா அப்படின்றது எல்லாமே தனக்கு சேர்ந்தது என்ன, தானும் எல்லாமே பர பகவானுக்கு சேஷ பூத்தாள் இல்லைன்னா சர்வ பிரகார சேஷ விருத்தி, எல்லா பிரகாரமான சர்வவிதமான சேஷ விருத்தி பண்றது. சர்வவிதமான சேஷ விருத்தி எப்படி உண்டாருது, அங்கெல்லாம் சில பேர் நித்யாளுக்கு சில கைங்கரியங்கள் நியதமாக இருக்கு அப்படின்னு சொல்றாளே, பாதிசேஷன் எப்பவுமே அவருக்கு சேதமாயிருக்கான் இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கே அப்படின்னா, அனந்த கருடாதி பிரதி நியத அதிகார கிருத்தியேஷு முக்தஸ்ய இச்சா விரகாது. இவனுக்கு அந்த மாதிரி இல்லை, இச்சையே வராது. நியதமான பிரதி நியத அதிகார கிருத்தியம், அவள் எல்லாம் ஆதிகாரிக்க அதிகாரம் அவளுக்கு நித்யாள, அவளுக்கு நித்யாளுக்கு என்னைக்குமே இந்த கைங்கரியம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்ற அனந்தம் கருடம் முதலாதவாளுக்கு அந்த மாதிரி நான் பண்ணோன்னு கூடிய இச்சையே வராது இவனுக்கு முக்தனுக்கு. இஷ்யமானேஷு அப்பி சர்வேஷு, இல்ல ஏதாவது இச்சை வந்தது என்ன, எல்லா எந்த விஷயத்துல இச்சை வருதோ அங்கெல்லாம் இவோ ஏகதா போதி திரிதா போதி அநேகதா போதி. இன்னைக்கு ஒரு சரீரம் எடுத்துக்கோலாம், நிறைய எடுத்துக்கோலாம், எத்தனை சரீரம் ஒன்று எடுத்துட்டு அனுபவிக்கலாம். அப்படி இல்லைன்னா தாவந்தி சக்கரே ரூபாணி பகவான் தேவகி சுதா. இது வந்து பகவான் வந்து 16,100 ஸ்திரீகளை விவாகம் பண்ணுனான் பகவான். சோடச ஸ்திரீ சஹசிரம், சோடச சஹசிரம், ஸ்ரீ சஹசிரம். அவ வந்து பண்ணண்டப்போ எப்படி அனுபவம் ஆச்சு அவளுக்கு அப்படின்னுச்சே, எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, ஷோடசஸ்திரீ சஹசிராணி சதமேகம் சதோதிகம் ததோதிகம் சதமேகம் ததோதிகம், 16,000க்கு மேலே ஒரு 100, அத்தனை பேர் தாவந்தி சக்கரே ரூபாணி பகவான் தேவகி சுதா. அத்தனை ரூபங்களை பண்ணண்டானாயும், 16,100 ரூபங்களை எடுத்து பகவான் ஏகைகஸ்யேனதா கன்யாஹ மேனிரே மதுசூதனம். ஒரு ஒரு கன்யையும் என்ன நினைச்சா அப்படி என்ன, மமைவ பாணி கிரகணம் பகவான் கிருதவாதிதி, என்னையே கல்யாணம் பண்ணிட்டுருக்காயமோ, மற்றவாளை எல்லாம் விட்டுட்டான் என்னை தானே கல்யாணம் பண்ணிட்டுருக்காய். ஒரு ஒரு கன்யையோடையும் பரிபூர்ணமாக அங்கேயே இருந்து எல்லா போகங்களும் உண்டு பண்ணான் பகவான் அனுபவத்தை. இந்த மாதிரி அனுபவமும் உண்டாடலாம் அப்படின்றா இங்கே. அதெல்லாம் இங்கே அசேஷ சேஷதா அந்த மாதிரி இவனுக்கு சர்வப்பிரகார விருத்தி சேஷ விருத்தி எப்படி என்ன, பகவானே இவனுக்கு அந்த அனுபவங்கள் எல்லாம் கொடுக்கலாம். இதுல இவனே நிறைய ரூபங்கள் எல்லாம் எடுத்துட்டு சரீரங்களை எடுத்துட்டு அவன் பகவானை அனுபவிக்கலாம், கைங்கரியங்கள் எல்லாம் பண்றலாம். இதெல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. சேஷ சேஷினோகோ யதாபிமத ரூப பரிகிரகேன, அவாவாளுக்கு அபிமதமான ரூபங்கள் எல்லாம் எடுத்துட்டு முக்தஸ்ய சுவாபிமத சர்வசேஷ விருத்தி சியாதேவா. சுவாமி தேசிகன் நிச்சயமாக சொல்றார், திடமாக உண்டாயே ஆர்து சியாதேவா சர்வ அபிமத சுவாபிமத சர்வசேஷ விருத்தி. இவனுக்கு எது அபிமதமோ அந்த எல்லா விதமான சேஷ விருத்தியும் அங்கே உண்டாருது. தஸ்யாம் ஏகசப்தேனா, அதுல வந்து இங்க சொல்றது சேஷதா ஏ கரதி ரூபா அப்படின்னாரு. ஏகா அப்படின்னா என்ன, சப்பிரயோஜன பிராதான்யம் யுதாசஹா அப்படின்னாரு. தனக்கு பிரயோஜனம் இல்லை இது அப்படின்றது, தனக்கு தன்னை பிரயோஜனத்துக்கு இல்லை, தனக்கே ஆகையனை கொள்ளும் இதே ஆழ்வார் சொல்றாரு. உன்னுடைய லக்ஷ்மணரே கேட்டாராம் ஸ்ரீராமன், ஒரு பண்ண குட்டி பண்ணப்பா, உனக்கும் அனுகூலமா இருக்கணும், நீ எல்லா கைங்கரியங்களும் பண்ற, தீர்த்தத்தை எல்லாம் எடுத்துட்டு வரணும், நீ எனக்கு இதுக்கெல்லாம் நிறைய புஷ்பங்கள் எல்லாம் எடுத்துட்டு வரணும், நமக்கு சமீத்த ஆகரணம் பண்ணும், இதெல்லாம் பண்ணும், நிறைய கைங்கரியங்கள் எல்லாம் பண்ற உனக்கும் அனுகூலமாக இருக்கணும், எனக்கும் சீதைக்கும் அனுகூலமா இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல பள்ளக்குட்டி பண்ண அப்படின்னார். அவர் சொல்றாரு, அவர் லட்சுமணர், லட்சுமணர் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் எத்தனை 100 வருஷமானாலும் உனக்கு தான் தாசன், துவையைவா, நீ எங்கே உனக்கு எங்கே இஷ்டமோ அந்த இடத்துல சொல்லு, கிரியதாமிதி நீயே சொல்லணும், எங்க பண்ணணும்னு சொல்லு, அங்க பண்றேன் நான், உனக்கு தான் நான் பரிபூர்ணமாக தாசனா இருக்கேன், என்னோட பிரயோஜனம் முக்கியம் இல்லை, என்னோடது ஒன்னு, ரெண்டு பேரும் பிரயோஜனம் ஒண்ணு, அதுவும் எனக்கு வேண்டியதில்லை, உன்னோட பிரயோஜனம் தான் எனக்கு, தனக்கேயாக தானே கொள்ளும் இதேன்னு சொன்ன மாதிரி, எனக்கு நீதே சுயைவா, நீ உனக்கு எது பிரீத்தியோ எந்த இடமோ அது சொல்லு, நீ அங்க இங்க பண்ணு, இங்க கிரியதாம் அப்படின்னு காமி, அங்க பண்றேன் நான், என்னோட பிரயோஜனம் உத்தேசம் இல்லை அப்படின்னா, அதனால எனக்கு தொய் வருஷோஷத்தம் ஸ்திதே, எவ்வளவு 100 வருஷங்கள் இல்ல, 1000 வருஷம் இருந்தாலும் நான் உனக்கு தான் சேஷபூத நானவன் அப்படின்னு சொல்றார். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இது ஏக அப்படின்னு சப்தத்தினாலே ஏகரதி ரூபா, சேஷதா ஏகரதி ரூபா, சேஷதா ஏக ஏகாட்டத்தினாலே அந்த அர்த்தம், அப்படி இல்லைன்னா இன்னொரு அர்த்தம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னார். நித்யானாம் முக்தானாஞ்ச பகவத் பிரீத்தி பலாசு சர்வாசு சேஷவருத்திஷு பரகிருதாசு ஸ்வகிருதாசு பிரீத்தி அவிசேஷா விவக்ஷிதா, நித்யாளுக்கும் முக்தாளுக்கும் பகவானோட பிரீத்தி, அது உண்ட அதனால உண்ட பிரீத்தி பலம் முதலானதுல எல்லா சேஷவருத்தியும் தானு பண்ணதாட்டும் மத்தவா பண்ணதாட்டும் எல்லாத்துலேயும் பிரீத்தி ஒரு வித்தியாசமும் இல்லாம இருக்கும் அப்படின்னா, நித்யாளு பண்ணாலும் முக்தாளுக்கும் அனுபவம், இவன் முக்தம் பண்ணா கைங்கரியத்தை அவாளும் அனுபவிக்கிறார், எல்லாருக்குமே சமானமாக வித்தியாசம் இல்லாதே யாரு என்ன கைங்கரியம் பண்ணாலும் எல்லாரும் அனுபவிக்கிறார், அந்த மாதிரி ஒரு அனுபவம் உண்டாருது அப்படின்னார். அதுக்கும் உதாரணங்கள் எல்லாம் கொடுக்கிறாருங்க, நித்யாபிவாஞ்சித பரஸ்பர நீச்ச பாவைஹி, பாகவத விசேஷத்துவம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லச்சே, பரஸ்பர நீச்ச பாவாய், ஒரு பாகவதாள் இன்னொரு பாகவதாளுக்கு சேஷத்துவத்தை அனுபவிக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி தாயார் வந்து பகவானுக்கு எந்த மாதிரி ஒரு சந்தனம் அந்த மாதிரியே ஒரு மாலையோ, ஒரு சந்தனத்தை மாலையை சூட்டுண்டோ, ஒரு சந்தனத்தை தரிசிண்டோ எல்லாம் பண்ணிட்டு எப்படி அவளுக்கு சந்தோஷம் எல்லாம் உண்டாருதோ, அந்த மாதிரி தன்னோட விபூதியான எல்லா தேவிகளும் அவனுக்கு அங்கமாக இருந்து இந்த மாதிரி அனுபவத்தை எல்லாம் உண்டு பண்ற மாதிரி பண்றா அப்படின்னு பட்டர் அனுபவிக்கிறார். பராசர பட்டர் ஸ்ரீகுணரத்ன கோஷத்துல போக்யானாமபினாந்தரீயகதயா புஷ்பாங்கராகை சமம் புஷ்பமங்கராகம் முதலாவது மாதிரி நிருவிருத்த பிரணயாதிவாகன விதோ நீதாஹா பரிவாகதாம், ஒரு ஆனந்தத்தோட பரிவாகம் பிரேமரசத்தோட பரிபூர்ணமாக பிரேமரசத்தோட ஒரு பரிவாகம் உண்டாகிற மாதிரி, இவ தேவி த்வாமனுநீளயா சஹமஹீ தேவ்ய சஹஸ்ரம் ததா, நீ வந்து பூதேவி என்ன நீலாதேவி என்ன எல்லாரோடையும் சேர்ந்து உன்னோட விபூதிகளான 1000 கணக்கான தேவிகள்லாம் இருக்கா, சஹஸ்ரம் ததா அந்த எல்லாரோடையும், யாபிஸ்துவம் ஸ்தனபாஹு திருஷ்டிபிரிவா ஸ்வாபிப்ரியம் ஸ்லாகசே அப்படின்னா, உன்னோட வக்ஷஸ்தலம் என்ன பாஹு என்ன கட்டாட்சங்கள் என்ன இதெல்லாம் பண்ற மாதிரி, இன்னொருடைய விபூதியான எல்லா தேவிகளையும் வச்சுட்டு பகவானுக்கு பிரீத்தி உண்டு பண்றேன் அப்படின்னு அனுபவிக்கிறார் பட்டர். அந்த மாதிரி யாபிஸ்துவம் ஸ்தனபாஹு திருஷ்டிபிரிவா, எல்லார் ஒரு முக்தனோட அனுபவம் ஏகரூபமானது, ஏகம் அப்படின்னா அந்த இந்த மாதிரி அர்த்தம் சொல்ற, எல்லாருக்கும் எல்லா விதமான கைங்கரியத்தையும் பண்ணி எல்லாருமே அனுபவிக்கிறார் சமானமாக அனுபவம், ஏகரூபாவா ரதிஹி ஏகரதி, இல்லைன்னா ஒரே ரூபமான ஆனந்தம், காலபேதேன சங்கோச்சாதி அபாவாத், ஒரு காலத்துல கம்மியாகிறதோ ஒரு காலத்துல அதிகமாகிறதோ அந்த மாதிரி இல்லை, ரதி அப்படின்றது என்ன பிரீத்தி இச்சாவா அப்படின்னா, பிரீதி இல்லைன்னா இச்சே, அது அந்த மாதிரி தயா ஹேது பூதயா கைங்கரியம் நிரூபியதே இது அபிப்பிராயண ரூபசப்தா, அத காரணமாக வச்சிருந்து கைங்கரியம் நிரூபணம் பண்றதுனால ரதி ரூபம் பண்ணு சொல்லப்பட்டது. சேஷதைகரதி இத்தியதத் வைகுண்டகர்தே பரிச்சரியைக மனோரதா இத்தனேன விபுதம், சேஷதைகரதி என்றது பாஷ்யக்காரரே வைகுண்டகத்தியத்துல பரிச்சரியைக மனோரசா சேஷதை சேஷத்தை கரத்தின்னு சொல்லப்பட்டது. பரிச்சரியை பண்றதே ஆனந்தம் இவனுக்கு, அதுவே இவனுக்கு மனசுல சங்கல்பம் எப்போவுமே அப்படின்றது. இந்த அத்ரா அனுபவ பிரதி கைங்கரிய சப்தேஷு ஞான சிகிச்சா பிரயத்ன கிரமஷ்ட பிரயத்ன கிரமஷ்ட பிரகாசிதா, இதெல்லாம் சாஸ்திரியமாக நிரூபணம் பண்றார் சுவாமி தேசிகன். இங்கே அனுபவம்னு சொல்லப்பட்டது, ரத்தி அப்படின்னு சொல்லப்பட்டது, கைங்கரியம்னு சொல்லப்பட்டது, அனுபவ ஜனித பிரீத்தி காரித்த அதனால உண்டாகக்கூடிய ரத்தி, அதனால வரக்கூடிய கைங்கரியம் அப்படின்னா, இதுல சாஸ்திரியமாக சொன்னா எந்த காரியம் பண்றதுக்கும் நமக்கு ஒரு காரியத்தை பத்தி நமக்கு ஒரு ஞானம் உண்டானும், அந்த ஞானம் உண்டானா அதை பண்ணணும்னு கூடிய ஆசை வரணும். சிகீர்ஷா அந்த சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தும் இச்சா சிகீர்ஷா அப்படின்னுட்டு. இந்த ஞானம் வந்ததுன்னா அதை பண்ணணுமோ இல்லையோ, அது பண்ணக்கூடிய இச்சை வந்தா சிகீர்ஷா, அது வந்ததுன்னா பிரயத்னம் பண்றோம், அது பண்றதுக்கு இல்ல அடையறதுக்கோ பிரயத்னம் பண்றோம். இந்த மூணு அவஸ்தைகள் எல்லாத்துலயும் உண்டாருது நமக்கு, ஞானம் சிகீர்ஷா பிரயத்னம், இது சாஸ்திரியமாக நிரூபணம் பண்ணப்பட்டிருக்கு. எல்லா செயலியும் இந்த மாதிரி உண்டாருது. இங்கே அனுபவம்ன்றது அந்த ஞானம், அனுபவத்தை அனுபவம் உண்டாருது, அதனாலே உண்டாகக்கூடிய ரத்தின்றது எது இருக்கோ அதனாலே கர்த்தும் இச்சா அப்படின்னு சொன்னார். ரத்தி பரிச்சரியைக மனோரதா அப்படின்னு சொல்றது, அதனால உண்டாகக்கூடிய பிரவருத்தி கைங்கரியம். ஞானம் சிகீர்ஷா பிரவருத்தி, இது மூணும் அனுபவம் ரத்தி கைங்கரியம் கூடிய மூணு சப்தத்தினாலே இங்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றார். இல்லைன்னா வேற மாதிரியும் அர்த்தம் பண்ணலாம். சேஷதை கரத்திரேவ கைங்கரியசிய பிரதானம் ஸ்வரூபம் சேஷதா ஏகரதி, சேஷத்துவம்ன்றதே இவனுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணும், அதுதான் கைங்கரியத்துக்கு பிரதானமான ஸ்வரூபம். கைங்கரியம்ன்றது ரொம்ப கஷ்டமான பெரிய விஷயம், அதுக்கு அர்த்தம் சொல்றார். தத் பரிவாகதையா தூ வியாபார அந்தராணி பவந்தி இத்தியபிப்பிராய, அதோட பரிவாகமாக தான் நிரந்தரமாக ஒரு பிரவாகத்து மாதிரி அது கண்டினியூ ஆகுது, முன்னோர்க்கிறது. அதே மாதிரி அதான் மற்ற எல்லா வியாபாரங்களும் உண்டாருது அப்படின்னு சொன்னார். பிராகிருத பிரளயாதிஷு இவ அவிச்சின்ன பிரவாகதையா, பிராகிருத பிரளயாதிஷு அப்பி அவிச்சின்ன பிரவாகத்தையா, பிராகிருத பிரளயமே ஆட்டும் எந்த எப்பவுமே ஆட்டும், இவருக்கு எதுவுமே என்னைக்குமே இது கம்மியாகாது. அத்திரத்திய கைங்கரியாதி வியாவிருத்தியர்த்தா நித்யத்வோக்திஹி, நித்தியமான கைங்கரியம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நித்திய கைங்கரியம் அப்படின்னா, நித்திய கைங்கரிய பிராப்தி அபேட்சா அப்படின்னு சொன்னாலே நித்தியம் பண்றதுக்கு என்னன்னா, இந்த லோகத்துக்கு பிராகிருத பிரளயமான எல்லாம் லயமாயிடும், அப்போ எல்லாம் நின்றுடும் வியாபாரங்கள் எல்லாம் இங்கே. அந்த சமயத்திலையும் பரமபதத்துல நடக்கக்கூடிய இவனுடைய கைங்கரியங்கள் எல்லாம் நடந்தே இருக்கிறது, நடந்துட்டே இருக்கிறது, அங்கே என்னைக்குமே விச்சேதம் கிடையாது, நித்தியமானதுன்னா சிருஷ்டி ஸ்திதி லயத்துக்கு எல்லாம் பரமபதம் விஷயமே கிடையாது. அதனால முக்தாரோட பகவானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டே இருக்கிறான், முக்தார் இத்தியாள எல்லாம் அங்கே அப்படின்னு சொல்றது நித்தியம் கூடிய சப்தத்தினால சொல்லப்பட்டிருக்கு. பிரளயேன வியதந்தி ஜாயதி, பகவத்கீதையிலே பிரமாணம் காமிக்கிறார், அவ வந்து சிருஷ்டிக்கு விஷயமா இருந்ததுல பிரளவே பிரளயே நவ்யசந்தி சா, பிரளயத்துல இவாளுக்கு ஒண்ணுமே துக்கம் உண்டாகாது, ஏன்னா இவா பரமபதத்துல இருக்கிறா, இங்க சிருஷ்டிக்கு விஷயமே இல்லையே. இங்கே ஏதோ பிராகிருத பிரளயமோ சிருஷ்டியோ அதோ நடந்துட்டே இருக்கிறது. இதெல்லாம் பகவானுடைய விபூதி வைபவத்தையும் அவனுடைய இதையும் அனுபவிச்சுட்டு இருக்கிறா, அங்கே கைங்கரி பண்ணிட்டே இருக்கிறா முக்தா நித்யாள் எல்லாம் அப்படின்னு. சுவாமி சமாதேஷாபேக்ஷி தச்சே தச்சேதிகாரி கிங்கரஹா தச்சோதிதகாரி, அவனோட சோதித்தமானது எது, சுவாமி சமாதேஷ அபேக்ஷி, இது கைங்கரியம்ன்றது என்ன அப்படின்னா, தஸ்ய விருத்தி கைங்கரியம் கிங்கரஹா அப்படின்னா என்ன, கிங்கரவாணி கிங்கரவாணி அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கணுமா அவனுக்கு, சுவாமிக்கு எது எது அபிமதம் எது அபிமதம் எது அவனுடைய ஆதேசம் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறான். சுவாமி ஆதேச அபேட்சி, அவன் எது பண்ணட்டும், கிங்கரவாணி கிங்கரவாணியும் நிற்கும், அது அவனுக்கு எது ஆசையோ அதை பண்ணணும். தச்சோதித காரி, அவன் தான் கிங்கரன் சொல்லப்படுறான், அந்த விருத்தி தான் கைங்கரியம் சொல்லப்படுறது. தஸ்யா அந்யைஹி துஷ்பிராபத்வேன அலப்யலாபத்வ சூச்சனார்த்தம். இது மற்றவாளுக்கு எல்லாம் கிடைக்காது, இது மோட்சத்துலதான் இது பூர்ணமாக கிடைக்கும். இது அலப்யலாப சூச்சனம், இதுவரைக்கும் கிடைக்காத ஒரு பலம் நமக்கு கிடைக்கிறது அங்கே. இதபூர்வம் பிராப்தேகே அபாவாத், இதுவரைக்கும் நமக்கு அது மாதிரி கிடைக்காது, மோட்சத்துலதான் கிடைக்கும் பூர்ணமாக. அப்ராப்த பிராப்தி பக்ஷ விதாசேன அபேட்சார்த்தத்வ ஞாபனார்த்தம் ச அதிகா பிராப்தி சப்தா. இது வந்து அப்ராப்தமானது பிராப்தமானே நமக்கு, எது நமக்கு அலப்யமா இருந்தோ அது லாபமாச்சே தவிர, அப்பிராப்தமானது பிராப்தமானதுன்னா எது நாமங்களை அடையக்கூடிய கூடாதோ அதை அடைஞ்சிருப்போன்ற மாதிரி. அது இல்லை, அங்கேயும் இவன் பூர்ண ஸ்வரூபம் என்னன்னா சேஷவர்த்தி தான், இது இவனுக்கு பிராப்தமானதே இது, அதனால இது அப்ராப்த பிராப்தம் கிடையாது. அந்த பட்சத்தை தள்ளி போடுறான் இங்கே. அதனால சம்பத்யாவிர்பாவஹா இத்தியாதிக்கம் ஹி நித்ய சித்தேஷு ஏவ ஆகாரேஷு முக்கியம் சொல்றார் இங்கே. சம்பத்யாவிர்பாவஹா ஸ்வேன சப்தாத்து அப்படின்னு சொன்னி, பகவானை போய் சேர்ந்தப்போ தான் இவனுக்கு பரிபூர்ணமாக ஸ்வரூப ஆவிர்வாவமாறுது. அபகத பாப்மத்வாதி அஷ்ட குணாத்மக விசிஷ்டனாக இந்த கர்மபந்தம் பூர்ணமாக நாசமாயி திரோதானமாயிருந்தது ஸ்வரூபம், பகவத் ஸ்வரூபம் எல்லாம் மறையாயிருந்து பிரகிருதி பகவத் ஸ்வரூப திரோதான கரீம் சொல்வாத்தி, எல்லாம் மறை பண்ணிருந்தது. இது நமது ஸ்வரூபத்தை எல்லாம் பகவானே தெரியலே, இவன் தன்னையே தெரியல, அந்த மாதிரி இருந்தான். இதெல்லாம் பகவானை போய் சேர்ந்தப்போ கர்மபந்தம் எல்லாம் நாசமாயி பிரகிருதி சம்பந்தம் பூர்ணமாக நாசமானப்போ பகவானை போய் சேர்றானே, அப்போ இவனுக்கு பரிபூர்ணமாக ஸ்வரூப ஆவிர்வாவம் ஆறுது, மறையான ஸ்வரூபம் பிரகடமாறுது, புதுசாக உண்டாடல. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆகாரம் இங்கே பிரகிருதி மண்டலத்தில் என்னைக்குமே நமக்கு கிடைக்காது. நித்யாளுக்கும் நித்ய சித்தாள், நித்யசித்தேஷு ஏவ ஆகாரேஷு முக்கியம், நித்தியமா சித்தம் நித்திய சித்தாள் தான் இதெல்லாம் அங்கே முக்தாளுக்கு நித்யாளுக்கு தான் அங்கே, அங்கதான் முக்கியமான அர்த்தத்திலே வருது, இங்கே வராது. நோ சாத்தியே நிரங்குஷ விகாசே தத் பூர்வக வியாபாரேச்ச, இது சாத்தியமானது இல்லை. இது சாத்தியமானதுன்னா இல்லாத உண்டு பண்றதுன்னு அர்த்தம், சாத்தியம் என்ன, இது சித்தமானதே, இது நித்திய சித்தமானது, நித்திய சித்தமான ஆகாரத்திலேயே முக்கியார்த்தம் சொல்றதுக்கு சாத்தியம் ஆவிர்வாவம் பண்றது. இல்லை என்ன, புதுசா உற்பத்தி ஆனும் மோட்சத்துல நம்ம ஸ்வரூபம் புதுசாக உண்டாருதா, நமக்கு தர்மபூத ஞானம் இல்லாதது புதுசாக உண்டாச்சான்னு அப்படி கிடையாது, எப்பவுமே நித்தியமாக இருக்கிறதா மறையாயிருக்கு அவ்வளவுதான். இங்க கர்மத்தினாலே மறையா இருந்தது, அந்த மறையெல்லாம் போச்சு அப்படின்னா பூர்ணம் தானே விகாசமாறுது அங்கே. அந்த மாதிரி இது நித்திய சித்தம் நித்தியமானது, யாவதாத்மபாவித்வாச்ச ந தோஷா அப்படின்னு பிரம்மசூத்திரத்தில் சொல்றார். இவனுக்கு தர்மபூத ஞானம் யாவதாத்மபாவி, ஆத்மா இருக்கிற வரைக்கும் இருந்தே இருக்கிறது, நித்தியமாக இருக்கிறது, அதனால அவனே ஞானம் அனுட்டே சொல்லலாம் ஜீவாத்மாவே. அந்த ஞானமும் எப்படி என்ன, இவனுக்கு என்னைக்குமே நித்தியமாக இருக்கிறது மறையா இருக்கு இங்க கர்மபந்தத்தினால, அவ்வளவுதான். அது சொன்னா நிரங்குஷ விகாசே சாத்தியே நிரங்குஷ விகாசே, ஒரு எதுவும் தடை இல்லை, அதனால இது விகாசமாயிருக்கு அங்கே, இது அங்க புதுசாக உண்டாக வேண்டியது, அதனால இவனுக்கு இது வியாபாரம் உண்டாருதுன்றது தப்பு. அப்படி என்னன்னா தூ அப்படின்றதுனால அப்படி கிடையாது, இது நித்திய சித்தமான ஆகாரம், மறையா இருந்தது விகாசமாச்சு அவ்வளவுதான், ஆவிர்வாவமாச்சு அப்படின்னு சொல்றார். தத்ரதோ நிவிருத்த பிரதிபந்த ஸ்வரூப உபாதிகத்துவ சூச்சனார்த்தம் ஆவிஸ்வர்மம சகஜ கைங்கரிய விதய அபியுக்தைஹி உக்தம். ஆவிஸ்யுஹூ மம சகஜ கைங்கரிய விதய, ஆவிஹி பிரகடமாட்டும் என்று அர்த்தம், பிரகாசப்படட்டும் அப்படின்னு அர்த்தம். ஆவிஹி ஸ்யுஹூ மம சகஜ கைங்கரிய விதய, சகஜமான கைங்கரிய பிரகாரங்கள், சகஜமானது சுவாபாவிகமானது இதெல்லாம் பிரகாசப்படட்டும் பிரகடமாட்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறாள் ஆச்சாரியாள். அந்த மாதிரி அங்கே நிவிருத்த பிரதிபந்த ஸ்வரூப உபாதிகத்துவம் அப்படின்னா, இவனுக்கு ஸ்வரூபத்தில் இருக்கக்கூடிய பிரதிபந்தகம் எல்லாம் பூர்ணமாக போயிருக்கு. இந்த உபாதி என்றது கர்மோபாதினாலே இங்க எல்லாம் அவனுக்கு பிரதிபந்தம் இருந்தது, மறையா இருந்தது, அதெல்லாம் போறது அவ்வளவுதான், தானே பிரகடமாறுது பரிபூர்ணமாக ஸ்வரூபம் இவனுக்கு ஆவிர்வாவம். சம்பத்திய ஆவிர்பாவஹா சுயனசப்தாத் அப்படின்னு பிரம்மசூத்திரத்துல அது அந்த சித்தாந்தத்தை சொல்றார் பாதராயணர். அது வந்து இவனுக்கு அங்கே கைங்கரியம் பண்றது எப்படி ரொம்ப இவனுக்கு சந்தோஷம் உண்டு பண்றது லோகத்துல அப்படி இல்லையே. மனுஸ்மிருதியில சொல்லப்பட்டது சர்வம் பரவசம் துக்கம் அப்படி சர்வம் ஆத்ம வசம் சுகம் அப்படின்னு சொன்னார் மனு. எல்லாம் தன்னோட வசத்துல எது இருக்கோ அது சுகமா இருக்கிறது, மத்தவாழ் வசத்துல இருந்ததுன்னா துக்கமே என்னைக்குமே. மத்தவாளுக்கு அவளுக்கு வேண்டின மாதிரி நாங்கள் எல்லாம் காரியம் பண்ணோம்னா துக்கமே நமக்கு, நமக்கு இஷ்டத்துக்கு பண்ணாதான் சுகமா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு மனுஸ்மிருதியில. இங்க வந்து பரமபதத்துல கைங்கரியம் பகவானுக்கு அபிமத்தமானதுக்கு அனுகுணமாக பண்ணி பகவானுடைய வசத்துல பண்ணி அவனுக்கு தான் இவன் அவன் தான் அதிபதி இவனுக்கு அங்கே. அதையே பச்சா அனன்யா அதிபதி, வேற யாரும் அதிபதிகள் இல்ல, பகவான் தான் சுவாமி. அவனுக்கு அனுகூலம் அவனுக்கு ஏதோ அபிமத்தமோ அதுதான் பண்றான் அப்படின்னா எப்படி சுகமா இருக்கும் அப்படின்னு பிரச்சனை வருது. ஆனந்தம் எப்படி உண்டாது? அதை பத்தி சுவாமி தேசிகன் தானே சில காரிக்கைகள் எல்லாம் காரிக்கைகளை எழுதியிருக்கார். அதெல்லாம் அடுத்தது வந்து எப்படி கைங்கரியத்தோட சுரூபம் ஆனந்ததாயகம் அப்படின்றது நிரூபணம் பண்ற, அது மேற்கொண்டு சந்தானம் பண்ணலாம் சொல்லி இங்கே பாகவதாளுக்கெல்லாம் நமஸ்காரம் தெரிவித்து நிறுத்திக்கோறேன். கவிதார்க்கு சிம்ஹாய கல்யாண குணசாலிதே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நம ஸ்ரீமதே நிகமாந்தமஹ தேசிகாய நம ஸ்ரீ கிருஷ்ணா நமஸ்கார.